நான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க தாமதிக்க வாழை காற்று பூ பறித்து தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதானே குடம் தன்னில் எரிகின்ற தீபம், மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம், மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம். சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது. காட்டாத காதல் பாட்டெடுக்க தாமதிக்க வாழை காற்று பூ பறித்து போனதம்மா, பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா. பிள்ளைக்கு தானே பசி என்று பறியோடு பாலூட்ட வருவாள். உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன் வந்து நின்றால்தான் முகம் காட்டும். இங்கே மனதுக்குள் பல கோடி நினைவுகள் இருந்தாலும் உதடுகள் திறந்தால்தான் உதவிகள் பெறக்கூடும். பார்த்ததம்மா பாட்டெடுக்க தாமதிக்க வாழை காற்று பூ பறித்து போனதம்மா, பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா, பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா.